نور الدين المرساوي في خطر جمال قاقع حاجة العقوبية ومصف الصيور صحة صحة يا دنيا صحة ما درتي فيا صحة مرسي عليك انتيا يوم عليك وغدوة ليا صحة صحة يا دنيا صحة ما درتي فيا صحة مرسي عليك انتيا اليوم عليك وغدوة ليا صحة صحة يا دنيا صحة ما درتي فيا صحة مرسي عليك انتيا اليوم عليك وغدوة ليا صحة صحة يا دنيا صحة ما درتي فيا صحة مرسي عليك انتيا اليوم عليك وغدوة ليا Notre time a essayé de passer de bons moments sous moi bébé, je t'embarque le temps d'un instant. AMB caliente, je kiffe ma life, si t'es au baker, je devrais swinguer toute la night. Les lois, les interdits pour plus de fun. Chez nous les filles c'est comme la fumée, on consomme que du sun. On kiffe la plage, le sun, et on pose des guns. Yesin, yesin, cash mushkin. Saha saha ya dunya, saha ma dirti fiya, saha merci alik intiya. Aliyoum alik ou ghadwa liya, saha saha ya dunya, saha ma dirti fiya. صحة مرسي عليك انتياك اليوم عليك وغدوة ليك صحة صحة يا دنياك صحة ما درتي فيك صحة مرسي عليك انتياك اليوم عليك وغدوة ليك صحة صحة يا دنياك صحة ما درتي فيك صحة مرسي عليك انتياك اليوم عليك وغدوة ليك Pour nos petits jeans, entre potes et copines, on tardait pas, non s'vanne, on connaît pas la loose. On a tous vécu des choses avec les flics à nos trousses, on a usé nos shoes. On vit, on meurt, c'est des batailles. On rit, on pleure, on commémore, c'est la putain de vibe. On fait la misère à nos mères, on rentre shrek. On sait comment la faire plaisir avec un petit mariage. Un pour ma famille, two pour mes sahbis, three pour ma life. Faire, faut que je trouve une wife. Une girl, plein de sœurs qui zarrale tout quand je te boite. Avec les ronds, on fêtera ça comme si on était en boîte. Monte le son dans ta caisse, soirée chiché merguez. On vit nos vies à ma 15, on squatte les aléas. On est varhan pour Inch'Allah on finit à tout. Yes, Sidi, Sidi, j'tach sahbi. Saha, saha, ya dunya. Saha, ma dirti fiya. Saha, merci alik intiya. Aliyoum alik ou ghadwa liya. Saha, saha, ya dunya. Saha, ma dirti fiya. Saha, merci alik intiya. Aliyoum alik ou ghadwa liya. Saha, saha, ya dunya. Saha, ma dirti fiya. Saha, merci alik intiya. اليوم عليك وغدوة ليك صحة صحة يا دنياك صحة ما درتي فيك صحة مرسي عليك انتيك اليوم عليك وغدوة ليك